கட்டிக்கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது. கட்டி கரும்பே கனியே உன்னை கட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ, நாடும் பார்த்துக்க வேண்டாமோ. கட்டி கரும்பே கனியே உன்னை கட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. வேண்டாமோ நாளும் பார்த்துக்க வேண்டாமோ.